கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாளிலே பெந்தகோஸ்தை பண்டிகை என்று சொல்லப்படுகிறது, 50வது நாள். இந்த 50வது நாளுக்குரிய பெந்தகோஸ்தை என்றால் 50ஆம் நாள் என்ற அர்த்தம். இதே பண்டிகை, 50ஆம் நாள் பண்டிகை யூதருக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே நாளில் அல்ல. அவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன என்றால், அவர்கள் பஸ்காவிலிருந்து 50ஆவது நாள், அதாவது பஸ்கா அவர்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்த நாள் பஸ்கா, அவர்கள் விடுதலை பெற்ற நாள் பஸ்கா. அவர்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டு, அவர்கள் விடுதலை ஆவதற்காக ஆட்டுக்கடாக்களின் ஆட்டுக்குட்டிகளின் இரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே அவர்கள் விடுதலை பெற்றார்கள். நமக்கும் அதே போல கிறிஸ்து பஸ்கா பலியாய் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து, அன்றிலிருந்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார், அந்த உயிர்த்தெழுதலிலிருந்து 50வது நாள். ஏன் இந்த 50வது நாள்? நமக்கு இந்த விடுதலையை தேவன் ஏற்படுத்தின அந்த பஸ்கா பலியினுடைய உண்மையான விடுதலைக்கான ஆரம்பம் நமக்கு இங்கே தான் தொடங்குது. அவர்களுக்கு நன்றியாக, அதாவது அந்த 50வது நாள் என்பது இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதற்கு நன்றியாக அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் இந்த 50வது நாளை நமக்கு கர்த்தர் ஆவியை கொடுத்து உண்மையான அந்த அச்சாரத்தினாலே விடுதலை பெற்ற ஜனங்கள் என்கின்ற அறிவிப்பை நமக்கு தேவன் கொடுத்தார். இது ஆவியை பெற்றுக்கொண்ட 50வது நாள். இந்த 50வது நாளில் அநேகருக்கு கேள்வி இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய வாதாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிற டிபேட்ஸ். அதில் சிலர் கேட்கிறார்கள், உண்மையாகவே நாம் இந்த நாளில் கொண்டாடத்தான் வேண்டுமா என்று பார்த்தா, பெந்தகோஸ்தை நாளுக்கு நான் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினார் என்று அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த பெந்தகோஸ்தை நாளை கனப்படுத்தினார்கள், கனவீனப்படுத்தவில்லை. அந்த நாளிலே அவர்கள் ஐக்கிய ஆராதனை செய்யும்படியாய், சேர்ந்து எருசலேமிலே சேர்ந்து ஆராதனை செய்யும்படியாய் அவர் விரும்பினார் என்று பார்க்கிறோம். ஆகவே வேதாகமத்தின்படி தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள் இந்த ஆராதனைகளையும் இந்த நாட்களையும் அவர்கள் மிஸ் பண்ணாதபடிக்கு அவர்கள் அதை சரியாய் கடைபிடித்தார்கள். அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இன்றைக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது, தேவனண்டை வருவது என்பது நமக்கு ஏதோ ஒரு போராட்டம் போல. எனக்கு ஆலயத்துக்கு வருவதே என்னது ஒரு போராட்டம் தான். ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதையே போராட்டம், அந்த ஆராதனைக்கு வருவதை தடுப்பதற்கான அநேக உக்திகளை சாத்தான் ஏற்படுத்துகிறான், உருவாக்குகிறான். ஜனங்கள் அதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியம் இல்லை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ பிரயாசப்பட்டு அதற்காக பிரயாசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எப்படியாவது அங்கே போய்விட வேண்டும், பெந்தகோஸ்தை நாளிலே நான் எருசலேமுக்கு போய்விட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ முயற்சி அவர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோ பெரிய பயணத்தை அவர் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அவர் அதை துரிதப்படுத்தினார், செய்தார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர்கள் தேவனுடைய காரியங்களை சரியாய் கடைபிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். நல்லது. யோவான் 16:13 வாசிக்கலாம். ஒருவர் வாசிங்க, யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இதற்கு மேல் உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் விளக்கம் வரும். நமக்கு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. யார் சொல்ல வேண்டி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல வேண்டி அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார், அதை நாம் தாங்க மாட்டோம். யாரை குறித்து சொல்லுகிறார்? அவருக்கு முன்பாக இருந்த பரிசுத்தாவியை பெறாத அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நிறைய காரியம் சொல்ல வேண்டி இருக்குப்பா, இதையெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் ஒரு நிலை இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, இல்லை கிறிஸ்தவம் என்றால் இலகுவாக்கி கொடுக்க வேண்டும், உபதேசம் என்றால் மிக இலகுவாக கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை பிள்ளை தவழ்ந்து போவது போல உபதேசம் இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். இந்த சொன்னாரே இயேசு கிறிஸ்து, நான் இதை விட இன்னும் அநேக காரியம் இருக்குது, அதை நீங்கள் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாரே. அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவன் ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்றால் உனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டு வா, அதுக்கு பிறகு இதை இது பண்ண நடத்துன்னு சொன்னார். இன்னொரு காரியத்தை சொன்னார், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் மரித்து போனார் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், மறித்தவனை மறுத்தவன் அடிக்க மாட்டட்டும், நீ அதுக்காக போகாத, இங்கே என்னட்ட வந்துரு, என்னட்ட வந்தால் பழக்க கலப்பை கை வச்சவன் பின்னிட்டு பார்க்க மாட்டான், வந்துரு என்னிடத்துல வந்துருன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த வசனத்தின்படி இதை விட கடினம். இப்போ இந்த ரெண்டு பகுதி உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இதுவே நமக்கு கடினமாக இருக்கும். எல்லாவற்றையும் விட்டு எனக்கு வா என்று சொல்கிறதே நமக்கு கடினம். நாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வரணுமா, எல்லாத்தையும் இது பண்ணணுமா, இதை விடணுமா, அதை விடணுமான்னு நம்ம லிஸ்ட்டு கேட்போம். பைபிளில் லிஸ்ட்டு சொல்லியிருந்தாலும் அந்த லிஸ்ட்டை நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு விளக்கத்தை போட்டுட்டு நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு விருப்பம் கிடையாது, நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் இவ்வளவு கடினமான உபதேசத்தை சொன்னார், ஆண்டவர் சொன்னபோது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டார்களாம், ஒருவருமே இது கடினமான உபதேசம் யார் நிலநிற்கக்கூடும்னு விட்டுட்டு ஓடிட்டார்கள் எல்லாம், ஒருவரும் இல்லை ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் அதே ஆண்டவர் சொல்கிறார், இதை விட கடினமான, இவ்வளோ காலம் நான் சொன்னது கடினம் இல்லைப்பா, இதை விட கடினமான இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவர்களை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அப்படின்ட்டா. மிக கடினமாக இருக்கும், நான் சொன்னால் மிக கடினமாக இருக்கும், நீங்கள் தாங்க மாட்டீங்க. நீங்கள் விழுந்து விட்டு நீங்கள் இல்லாமல் போவதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஓரளவுக்கு எனக்குள்ளே இவ்வளோ காலமாக நிலைத்திருக்கிறீங்க, அப்போ சொல்ல பார்த்து சொல்லிக்கிறேன், நீங்கள் இவ்வளோ காலமாக நிலைத்திருக்கிறீங்க, இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொன்னபோது நீங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தீங்க. ஒவ்வொரு அப்போ சொல்லையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள போது நீ வா என்று கூப்பிட்ட உடனே வலைகளை பின்னி கொண்டு வந்து விட்டுட்டு வந்தார்கள். காசு இது பண்ணி கொண்டு இருந்தவன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தான், காசு விட்டுட்டு அப்படியே வந்துட்டான். தகப்பனுடைய வலையை இது பண்ணி கொண்டு இருந்தவர் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டார்கள். இயேசு கூப்பிட்ட உடனே எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வந்தார்கள், எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார்கள். மற்றவர்களை பார்த்து சொல்லும்போது எல்லாரும் இதுக்கு ரெடி இல்லை. மற்றவர்கள்லாம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் மற்ற யாரும் இயேசு கிறிஸ்துக்கு அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்போ இவ்வளோ நாள் நான் சொன்னதெல்லாம் பெருசு இல்லைப்பா, இதை விட கடினமான காரியங்களை நான் சொல்ல வேண்டியிருக்குது, அதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால் நான் ஒரு ஆவியானவரை அனுப்புகிறேன், அந்த ஆவியானவரை கொண்டு நான் உங்களோட பேசுகிறேன், அந்த ஆவியானவரை கொண்டு உங்களுக்கு பேசுகிறேன், அவர் சொல்லுவார், அப்பொழுது தாங்க மாட்டீர்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் காலம் என்னது, சத்தியத்தை வெளிப்படுத்தும் காலமோ அல்லது சத்தியத்திற்குள்ள மக்களை வழிநடத்தும் காலமோ ஊழியமோ இயேசுனுடைய ஊழியம் கிடையாது. இன்றைக்கு அதனாலதான் திருச்சபையும் திருச்சபையின் மக்களும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் கடினமா பேசின உடனே இது என்னது இது என்னது என்று விட்டுட்டு ஓடிவிடுகிறார்கள். காரணம் என்னென்றா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அது அல்ல. இங்கே ஆவியானவருடைய ஊழியம் வருகிறது. அந்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறாராம், இயேசு கிறிஸ்து சொல்லாத இன்னும் அநேக காரியங்களை அவர் நமக்கு சொல்ல போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார், சகல சத்தியங்களுக்குள்ளும், அப்ப அதற்கு முன்பு அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படவில்லை, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னுக்கு வரையும் சத்தியங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டு தொட்டு சொல்லிவிட்டு போனார். அதே போல இயேசு கிறிஸ்து வந்தது எல்லாருக்காக தான் வந்தார், எல்லாரும் ரட்சிப்படையும்படியார். ஆனால் அவருடைய ஊழி எங்கே இருந்துச்சு, இஸ்ரவேலுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அவருடைய ஊழி எங்கே இருந்துச்சு, இஸ்ரவேலுக்குள்ள. புறஜாதி பெண் வந்து கேட்டார், ஆண்டவர் என்ன உதாரணம் சொன்னார், நான் உங்களிடத்தில் அனுப்பப்படையில்லை, நான் இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் அனுப்பப்பட்டேன். ஆண்டவர் சொன்னாரா, சொன்னார். ஏன் சொன்னால் அவருடைய ஊழியம் அது, அவர் அனுப்பப்பட்ட இடம் நேரம் அது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கூட அதை வச்சு தான் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள், அவர் அந்த இஸ்ரேலுக்கு தான் வந்தார், நம்ம எல்லாருக்காக அவர் வரையில அப்படி என்று சொல்லுவார்கள். உண்மைதான், அவர் வந்தது அப்படித்தான் அந்த இடத்திற்கு. ஆனால் அவர் வந்து அதை ஸ்தாபிக்கவும் ஸ்திரப்படுத்தவும் தம்முடைய ஆவியானவரை கொண்டு தான் அதை செய்தார். இப்போ ஆவியானவரால் செய்யப்படுகிற ஊழியத்தை நாம் சரியாய் காணாமல் போனால், ஆவியானவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் என்று அவருடைய வார்த்தைகளை விட்டுட்டு எந்த இயேசுவை நாம் பின்பற்ற போகிறோம் என்று தெரியவில்லை. பாருங்கள், தெளிவாய் பாருங்கள், சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவ விசுவாச பிள்ளைகள் சத்தியத்திற்குள்ளே நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ளே வந்த பிள்ளைகள் யாரும் சத்தியத்திற்குள்ளே நாம் நடக்கவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தான் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் இயேசுவிடத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுப்பார். இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நான் இங்கே உயிரோடு இருக்கும்போதே சில காரியங்கள் சொல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கும்போதே சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், எல்லாவற்றையும் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தாக்க மாட்டீங்க. அதனால் நான் போயிடுறேன், நான் போயிட்டு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட வந்து இருப்பார், அவர் உங்களை தேற்றுவார். நீங்கள் அப்படி சோர்ந்து போகும்போதும் உங்களை அவர் என்ன செய்வார், தேற்றி தட்டி எழுப்பி வார்த்தைகளை காட்டி உணர்த்தி, இல்லை இதுதான் வசனம், இதுதான் வார்த்தை, இப்படி தான் நீ நட, இப்படி நடக்காதே என்று உங்களை தொடர்ந்து தட்டி போதிச்சு கொண்டே இருப்பார் ஒருவர். அப்போ நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப அவர் என்ன செய்வார், இயேசு கிறிஸ்துவின் மிகுதியான ஊழியத்தை, இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பகுதியை இவர் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து எந்த லிமிட் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, எங்க கோடு போடப்பட்டுச்சோ, அது வரைக்கும் அவர் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று முடித்து அவர் போயாச்சு. இனி அந்த ஊழியத்தினுடைய மிகுதியான பகுதியை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழியை நாம் அறிய வேண்டும். எப்படி அவர் நம்மை நடத்துகிறார், எப்படி அவர் நம்மை மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் தெரிஞ்ச சம்பவங்கள் தான், ஆனால் வாசிக்கும் பொழுது நாம் சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 அப்போஸ்தலர் 10, ஆவியானவருடைய வழி நடத்தும், ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:9 வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3 தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியாவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசப்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியாவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100 அதிபதி உண்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார். ஆமென். போதும், பாருங்கள், இந்த சம்பவத்தை நாம் அறிகிறோம். இங்கே கொர்நேலியு என்ற ஒரு மனுஷருடைய வீட்டிற்கு தேவன் அப்போஸ்தலனாகிய பேதுருவை அனுப்ப விரும்புகிறார். இதற்கு முன்பு நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலனாகிய பேதுரு பெரிய ஊழியத்தெல்லாம் செய்தாச்சு. அநேக ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டார், அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்தாச்சு, அநேக காரியங்களை பேதுரு செய்துட்டார். இதுக்கு முன்னுக்குள்ள அதிகாரங்கள் தான் வாசிங்க, பேதுரு நிறைய ஊழியத்தை செய்கிறதையும் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் இது பண்ணுகிறதையும் தேவனுடைய காரியங்களை அவர் ஸ்தாபிக்கிறதையும் எல்லா காரியங்களையும் ஏற்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை போதிக்க விரும்பினார். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஒரு சத்தியம் தெரியவில்லை. என்ன சத்தியம் தெரியல, அவர் இரட்சிக்கப்பட்டிருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, ஆனாலும் அவர் இன்னும் யூதனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? யூதனாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் யூதர்களுக்குள்ள மட்டும்தான் ஊழியம் செய்தார். அவருடைய எண்ணம் என்னென்றால், ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார், புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவர்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியல. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்தாவியை பெற்று சபையை நடத்துகிறார்கள், சபைகளை நடத்துகிறார்கள், அநேகரை வழி நடத்துகிறார்கள், ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார்கள், அற்புத அடையாளங்கள் செய்யப்படுகிறது, அநேக காரியங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் பேதுருவுக்கு ஒரு சத்தியம் புரியவில்லை. நான் இன்னும் யூதனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் புறஜாதிகள் இடத்துல போகலை. மற்றவர் இடத்துல நான் இன்னும் கை கொடுக்கலை. மற்றவரை நான் இன்னும் தீட்டாக பார்க்கிறேன். மற்றவர்களை நான் இன்னும் வெறுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இது என்ன முறைமை? யூத முறைமை. மற்றவர்களை வெறுப்பது, மற்றவர்களை தீட்டாக பார்ப்பது. நான் மட்டும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மட்டும் தேவனுக்கு பரிசுத்தன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுகிறவர்கள் யார்? யூதர்கள். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், இல்லையா, நான் விருத்த சேதனம் பெற்றால்தான் அல்லது விருத்த சேதனத்தை பற்றி போதிச்சாதான் நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது. நீங்கள் மற்றவர்களை வெறுத்தாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை தான் கடைப்பிடிக்கிறீங்க. மற்றவர்களை தீட்டு என்று நீங்கள் எண்ணினா, இது இந்த ஊரான், இந்த ஜாதியான், இந்த மனுஷன், அவன் இவன் என்று நீங்கள் தீட்டாக மற்றவர்களை நீங்கள் எண்ணினா, நீங்கள் யார்? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறீங்க. அது யூத சட்டம். யூத சட்டத்தை தான் பேதுரு கடைப்பிடிச்சிட்டு இருந்தான். பேதுருவுக்கு தெரியாது. பேதுருவுக்கு ஒரு காரியத்தை போதிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், தேவனுடைய வழி நடத்தலை பாருங்கள். நேரடியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கலாம்? பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவே, நீ புறஜாதிகள் மத்தியில் போய் ஊழியர் செய்ய வேண்டும், அவர்களை நீ தீட்டாக எண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? பேதுருவிட்ட சொல்லியிருக்கலாம். ஏண்டா, அதுக்கு பிறகு ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறதா? தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு தான் தண்ட கரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷன் சீமோனை விட்டு விசாரித்து வாசல்படியில் வந்து நின்று, பேதுரு என்று மறுமேற்கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், ஆவியானவர், இதோ மூன்று புருஷர் உன்னை தேடுகிறார்கள். ஒரு மனுஷர் பேசுவது போல ஒரு உரையாடல் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் ஏற்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நேரடியாய் பேச முடியும், நேரடியாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். அவர் நினைச்சிருந்தா நேராக சொல்லியிருக்கலாம், நீ புறஜாதியர் மத்தியில் போக வேண்டும், நீ யூதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ யூதனை போல வாழக்கூடாது, நீ இனி யூதன் கிடையாது, நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்துவை போல எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லாருடைய கரத்தை நீ தொட வேண்டும், எல்லாரையும் இது பண்ண வேண்டும் என்று அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம். மாறாக பலவீனத்தை, பேதுருவனுடைய பலவீனத்தை அறிந்த ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, அங்கே கொர்நேலியுவுக்கு ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை கூட்டிக் கொண்டு வரும்படியாய் சொல்லி, அங்கே கொர்நேலியுவுக்கு ஒரு தேவை உண்டாயிற்று, பேதுருவை கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார். அதே போல பேதுருவுக்கும் ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை கொடுக்காம அதை தடை செய்து விட்டு, அந்த தரிசனத்துக்குரிய அர்த்தத்தை யோசிக்கும் பொழுது, இப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? மூன்று புருஷர்களை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவனுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இதுக்குரிய விளக்கம் கொடுக்கல. எதுக்குரிய விளக்கம்? ஆண்டவர் இதற்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்துக்குரிய விளக்கத்தை பேதுருவுக்கு கொடுக்கல. மாறாக தரிசனத்தை கொடுத்துட்டு, தரிசனம் முடிய ஆட்கள் அனுப்பி ஆட்கள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆவியானவர் நேரடியாக பேசுகிறார் பேதுருவோடு, நீ எழுந்து போ, உன்னை மூன்று பேர் தேடுகிறார்கள், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்ப பேதுருவை பார்த்தால், அதுக்கு பிறகு உள்ள சம்பவத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 10 25 வாசிப்போம். அங்கே பேதுரு இப்பொழுது கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதன் ஆனவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தான். ஆமென். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டது என்று பேதுரு தன்னை யார் என்று காட்டுகிறார்? யார் என்று இன்னும் நினைச்சு கொண்டிருக்கிறார்? யூதன் என்று தான் நினைக்கிறார். பேதுரு இன்னும் அந்த யூத மார்க்கத்தை தான் அவர் நினைக்கிறார். நான் இன்னும் ஒரு யூதன், நான் யூதன், கிறிஸ்துவை பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் நான் யூதன் யூதனாகவே நான் இருக்க வேண்டும், ஆனால் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எப்படி நான் யூதன் யூதனாகவே இருக்க வேண்டும், ஆனால் நான் கிறிஸ்துவ ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். அதான் நமக்கு ஈஸி, நமக்கும் அப்படி தான் ஈஸி. பாருங்கள், நம்முடைய மக்கள் மத்தியில் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்ட நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம மக்களோடு சேர்ந்து, நம்முடைய மக்களோடு சேர்ந்து நீங்களும் நானும் ஒன்றுதான் என்று சொல்லுவதும், அவர்களைப் போல வாழ நம்ம ஒப்பு கொடுப்பதும் தான் நமக்கு விருப்பம். இங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு அப்படித்தான் வாழ்ந்தார். பேதுரு தன்னை யூதன் என்று அடையாளப்படுத்தினார். இப்போ அவர் சொல்லுகிறார், அந்நிய ஜாதியோட கலந்து அவரிடத்தில் போக்குவரத்துமாக இருப்பது யூதனானதற்கு விளக்கப்பட்டிருக்க என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். என்ன காண்பித்தார்? இப்பொழுதுதான் அங்கு வீட்டுக்குள்ள போகிறார். போன போது குறுநிலையோ வரவேற்கிறார். அதுக்குள்ள உள்ளுக்கு போன அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வெளிப்படுத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் பார்த்தபோது தான் பேதுருக்கு தெரியுது, ஓ நான் நினைத்தது பிழை. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது இதுதான். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடம் என்ன? கர்த்தர் என்னோட பேசினது உண்டு, ஆனால் எனக்கு கொடுத்த பாடம் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு பாடத்தை, ஒரு சொப்னத்தை தந்தார், ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம், தேவன் இப்படி அசுத்தப்படுத்தின மனிதர்களை நீ அசுத்தனாய் பார்க்கக்கூடாது, அவர்களை பிரிக்கக்கூடாது. அப்போ யூதர்கள் எப்படி பார்த்தார்கள்? யூதர்கள் தங்களை தேவன் சுத்தப்படுத்தினார் என்று பார்த்தார்கள். எப்படி? ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினாலே அவர்களை சுத்தப்படுத்தினார் ஆண்டவர். நாமும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம்? நம்ம இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்தினார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு என்ன செய்ய முடியலை? எல்லாரோடையும் இணக்கமாய் போகவோ, எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளவோ நம்மால் முடிகிறது இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் என்னை அனுப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன், இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு கேட்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், பரிசுத்தாவியானவர் எப்படி செயல்படுகிறார்னு உங்களுக்கு விளங்குதா? பரிசுத்தாவியானவர் பேதுருவுக்கு நேரடியாக எந்த வார்த்தையும் சொல்லலை. எதை பற்றி? அவருடைய சத்தியத்தை. எப்படி? இதுதான்ப்பா சத்தியம், நீ யூதன் அல்ல, நீ கிறிஸ்தவன், நீ யூதனை போல இனி வாழக்கூடாது, யூதனை போல மற்றவர்களை தொடமாட்டேன், அதை தொடமாட்டேன், இதை தொடமாட்டேன், இவர்களை தீண்ட மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், நீ வாழக்கூடாது, நீ எல்லா இடத்துலையும் போக வேண்டும், எல்லா இடத்திலும் பழக வேண்டும், எல்லாருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட வேண்டும், எல்லாரோடும் நீ ஐக்கியமாக இருக்க வேண்டும், எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் என்பதை நீ சொல்ல வேண்டும், இதுதான் உன்னுடைய ஊழியம், நீ இனி யூதன் அல்ல என்று அங்கே சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு நேரடியாக ஆவியானவர் சொல்லாதபடிக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்து ஆவியானவர் பேசினார். எதை பேசினார்? கீழே ஆட்கள் வந்திருக்காங்க போன்னு சொன்னார். அதான் ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் எதை பேசினார்? கீழே ஆட்கள் வந்திருக்காங்க அவளோட போ, இதான் ஆவியானவர் பேசினார். யோசிச்சு பாருங்க, சகல சத்தியங்களிலும் வழி நடத்துவார். நம்ம ஆண்டவர் சொன்னார் யோவான்ல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பேதுரு எப்படி நடத்தினார் சொல்லி கொடுத்தாரா? பேதுருக்கு நீ யூத நல்லன்னு பேதுருக்கு சொல்லி கொடுத்தாரா? அல்ல நீ அந்த புறஜாதியோட நீ போய் இரு, அவளோட போய் சாப்பிடு, அவளோட அவளுக்கு ஞானஸ்நானம் கொடு. பேதுருக்கு ஆண்டவர் பேசினார்? பேசலை. பரிசுத்தாவியான பேசலை. பரிசுத்தாவியான சொன்ன ஆட்கள் வந்திருக்காங்க போ, இதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை பேதுரு பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டபடியினால் தேவனுடைய வழி நடத்தல் என்ன, தேவனுடைய சத்தியம் என்ன என்பதை பேதுரு அறிந்து கொண்டார். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய காரியம். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? எப்படி வழி நடத்துவார் தெரியுமா? இந்த் கொடுப்பார். இது இப்படி, இது இப்படி, இது இப்படின்னு கொடுப்பார். மிகுதியான காரியத்தை, வேதத்தை ஆராய்ந்து இது இப்படி இருக்கிறதா, இது இப்படி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஆவியானவர் அநேக காரியங்களை பேதுரோடு பேசினார். அனனியா சப்புரா காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். அங்கே மரணம் உண்டாயிற்று, நியாயத்தீர்ப்பு உண்டாயிற்று, எல்லாவற்றையும் பேதுரு செய்து, இப்படி செய்த பேதுரு இப்போ ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்திட்டாரா? ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்திட்டார். நேரடியாக வெளிப்படுத்தையில் சம்பவங்களை ஏற்படுத்தி அந்த சம்பவங்களின் ஊடாக சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ சகல சத்தியங்களில் உங்களை நடத்துகிற ஆண்டவர் என்ன எப்படி செய்வார்? நேரடியாக உங்களுக்கு வார்த்தையை கொண்டு போட மாட்டார். நேரடியாக இப்படி தான் இதுதான் என்று ஆவியானவர் பேசுகிறது கிடையாது. ஆவியானவர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நடத்துவார். இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். பாருங்க, இப்படி நடத்தி கொண்டு வருகிற ஆவியானவர் இந்த பேதுருக்கு இப்போ சத்தியம் வெளிப்பட்டாச்சா? வெளிப்பட்டாச்சு. பேதுருவுக்கு இப்போ என்ன தெரியும்? நான் யூதன் அல்ல என்று தெரியும். நான் யூத மார்க்கத்துக்கு அமைய நடக்கக்கூடாது என்று பேதுருவுக்கு நன்றாய் தெரியும். ஆவியானவர் வெளிப்படுத்தி விட்டார். நேரடியான வார்த்தை சொல்லல, ஆனால் வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா இடத்துல உங்களுக்கு நேரடியான வார்த்தை வர வேண்டிய அவசியம் கிடையாது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் செயல்களை கொண்டு ஆவியானவர் பேசுவார். உங்களோட வாழ்க்கையில் நடத்தி காட்டுவார் ஆவியானவர். இதுக்கு தான் இதுதான் இப்படி தான் இதுக்கு தான் இது நடக்கிறது, இதற்கு தான் இப்படி நான் செய்கிறேன் என்று ஆவியானவர் நடத்தி காட்டுவார். ஆவியானவர் பேதுருவுக்கு நடத்தி காட்டினார். கலாத்தியர் 2:11 வாசிங்க. கலாத்தியர் 2:11. வந்தபோது அவர் மேல் குற்றம் சுமத்தினான். நான் முகமுகமாய் அவரோடு எதிர்த்தேன். வாசி, தொடர்ந்து வாசி. குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபுவிடத்தில் இருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவர் புறஜாதியுடனே சாப்பிட்டார். அவர்கள் வந்தபோதே விருதேச சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்க நீ யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? ஆமேன். போதும். இப்போ பேதுரு அந்தியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததனால் நான் முகமுகமாய் அவனுடைய எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபிடத்தில் சிலர் வருகிறக்கு முன் அவன் புறஜாதியாருடனே, யாக்கோபிடத்திலிருந்து சிலர், யாக்கோபு யாரு? இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறக்கு முன் அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். இப்போ ஏன் புறஜாதியோட பேதுரு சாப்பிட்டார்? ஆவியானவர் ஏற்கனவே அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாச்சு. நீ புறஜாதியாரை வெறுக்கக்கூடாது. அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியினால் நீங்களும் அவர்களும் ஒன்று. நீ இனி யூதன் என்று மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் போயாச்சு. நீங்கள் யூதனும் கிடையாது, இதுவும் கிடையாது, புறஜாதியும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய விசுவாசிப்பதனாலே, விசுவாசத்திற்குள் வந்தபடியினாலே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீ இன்னை உன்னை யூதன் என்று மேன்மை பாராட்ட ஒன்றும் கிடையாது. முகமுகமாக எடுத்து எப்படி எண்ணில், யாக்கோபுரத்தில் சில வரவுக்கு முன் அவன் புறஜாதியோடு சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து. யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? யூதர்கள். அப்ப யூத கிறிஸ்தவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இப்ப பேதுருவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு. ஏற்கனவே பேதுரு யூதனை போலதான் வாழ்ந்தார். ரட்சிக்கப்பட்ட பின்னர் ஊழியம் செய்யும் போது யூதனாகவே ஊழியம் செய்தார். இப்ப ஆவியானவர் அவருக்கு ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி சத்தியத்தை அவருக்கு போதித்து, நீ இனி யூதனாய் நடக்காதே, நீ இனி யூதன் கிடையாது, நீ எல்லாரோடும் நீ பழக வேண்டும், எல்லாரோடும் நீ வாழ வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யூத முறைமைக்கு புறமான முறைமையை அவன் நடக்கும்படியாய் ஆண்டவர் போதித்தார். இப்ப பேதுரு ஆவியானவர் போதிச்சபடி தான் நடந்தார். அங்கே புறஜாதியோட சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவியானவர் சொன்னபடி நடந்தார். இப்ப அவருடைய சுய ஜனங்கள் வந்த உடனே கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தபோது இப்போ பேதுருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. இப்போ நான் ஆவியானவர் சொன்னது சரியா, எனக்கு நான் அதை விளங்கி கொண்டது சரிதானா, ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது சரியா, ஒருவேளை நான் தான் புல செய்கிறனோ, நான் யூதன் யூதனாகத்தான் இருக்க வேண்டுமோ? இன்றைக்கும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் என்ற போதனை உங்களுக்கு அநேகம் வந்து கொண்டு தான் இருக்கு. நீங்கள் நீங்களாகவே இருங்க. உங்களோட வாழ்க்கை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை எப்படி எதிர்க்கிறார் என்று பாருங்க. அவர்கள் வந்தபோது விருத்தசேனனுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். இப்போ யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு மாயம் பண்ண தொடங்கிட்டார்கள். அவர்களுக்கு என்ன, கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டுமானால் புறஜாதிகளோடு சேர வேண்டும், நாங்கள் சேருகிறோம். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் வேறு கிறிஸ்தவர்கள் வரும்போது நாங்கள் ஐயோ இல்லை நாங்கள் யூதர்கள் தான், தலையும் காட்டும் வாலையும் காட்டும் சொல்லுவார்களே, அது போல ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்குள்ள மாயமான வாழ்க்கை உண்டாகிவிட்டது. உலகத்துக்கு நாங்கள் உலகத்தார், கிறிஸ்தவர்களுக்கு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பரிசுத்த ஜாதி. ஆனால் உலகத்துக்கு வந்தோன்னா ஓம் நாங்களும் உங்களை மாறித்தான், உங்களை நீங்களும் நாங்களும் ஒன்று தான். பாருங்க, அப்படி தான் அவர்கள் யார், பேதுருவும் சேர்ந்து. பேதுரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், சபையினுடைய தூண், சபையை கர்த்தர் அவருக்கு தான் கொடுத்தார், அவரை கொண்டு தான் வழி நடத்தினார். அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பிறகும் அந்த காரியத்தை அவர் பிறகு போய் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் கர்த்தர் எங்களை கொண்டு செய்தார், ஆகவே புறஜாதிகளை கர்த்தர் ரட்சித்தார், சாட்சியெல்லாம் சொன்னார். ஆனால் இப்போ ஒரு சம்பவம் வருது அவருடைய வாழ்க்கையில், கர்த்தர் என்ன செய்கிறார், நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறாயா, இந்த சத்தியத்தை நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறாயா என்கின்ற ஒரு சோதனையை கர்த்தர் அனுப்புகிறார். இது பேதுருவை நம்ம குற்றப்படுத்துவதற்காக அல்ல, பேதுருவுக்கு வந்த சோதனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இந்த சோதனை வந்து நமக்கு தெரியாமல் விழுந்து தான் கிடக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், நான் எந்த இடத்துல நான் உலகத்துக்கு உலகத்தானை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். பேதுருவை மட்டும் பார்க்கிறோமே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிறோம், பார்க்க வேண்டும். பாருங்கள், மற்ற யூதர் மாயம் பண்ணினால் அவருடைய மாயத்தினால் பரிதாபமும் ஈடுபட்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். பவுலும் பர்னபாவும் தான் அந்த சுவிசேஷ பணிக்காக பிரித்து விடும்படியா தேவனுடைய ஆவியானவர் அழைத்தார், பிரித்து எடுக்கப்பட்டார்கள் இந்த ஊழியத்திற்கு. இப்போ அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கையால், அவரோடு கூட இருந்த இன்னொரு கையால் யார், பர்னபா, அவரும் பேதுருவினுடைய அந்த மாயத்தில் விழுந்து போனாராம். இந்த விழுந்ததுனால என்ன பிரச்சனை என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதில் என்ன பிரச்சனை, நீங்கள் யூதர் முறைமை நடங்க, யூதர் முறைமை நடக்காமல் இருங்க, அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விருத்த சேதனம் பண்ணுங்க பண்ணாமல் இருங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உலக மக்களை போல இருங்க இல்லாமல் இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், தேவனுடைய சத்தியம் அந்த இடத்துல உங்களுடைய செயலினால் மறுதளிக்கப்படுமானால் அங்கே அதுதான் பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை. ஒரு யூதன் ஒரு யூதனாய் நடப்பதில் என்ன பிழை, நாங்கள் தமிழர், நாம் தமிழர், தமிழர் நாங்கள் தமிழராக நடக்கிறதில் என்னையா பிழை இருக்கு, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, தமிழ் கலாச்சாரத்தின்படி நாங்கள் நடந்துட்டு போறோமே, டச்சுக்காரனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பெல்ஜியம்காரனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவன் கிறிஸ்தவனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளட்டும், ஆனால் அவனுடைய கலாச்சாரத்தின்படி வாழ்ந்துட்டு போட்டுமே, என்ன பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த கலாச்சாரம் தேவனுடைய ரட்சிப்பை அவமதிக்கக்கூடாது. அந்த கலாச்சாரம் நீங்கள் வாழக்கூடிய, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அது தேவனுடைய சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இங்கே இவர்கள் யூதனை போல வாழ்ந்தபடியினாலே இவர்கள் யூத மார்க்கம் என்ன கற்பித்தது, இந்த யூத மார்க்கம் மற்றவர்களோடு சேரக்கூடாது, மற்றவர்களை தீண்டாமை இது பண்ணக்கூடாது என்று கற்பித்தது. இந்த யூத மார்க்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இதே தேவனால் தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு கை கொள்ளுவதே பிழை என்றால், இன்றைக்கு தேவனால் ஏற்படுத்தப்படாத சாத்தானுடைய தந்திரங்களினாலும் வஞ்சனைகளினாலும் ஏற்படுத்தப்பட்ட மற்ற சமயங்களுடைய கலாச்சாரங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வருவது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட யூத கலாச்சாரமே கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு அதற்குள்ளே வரக்கூடாது என்றால், அப்படி வருவது தேவனுடைய சத்தியத்தை மீறுகிறது என்றால், அப்படி செய்வது தேவனுடைய சத்தியத்தை மீறுவது என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் விட்டு வந்த நம்முடைய கலாச்சாரங்கள், பிரிந்து வந்த நம்முடைய தீமையான அந்த செயல்கள், அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளே கொண்டு வாங்க, அந்த ஆடலையும் அந்த பாடலையும் அந்த இதையும் அந்த காட்சியையும் அந்த களியாட்டையும் இதுக்குள்ளே கொண்டு வாங்க என்று நாம் களியாட்டுகளையும் காரியங்களையும் கிறிஸ்துவத்துக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன நிலைமை என்று பாருங்கள். சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், பேதுரு சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை, பேதுரு விசுவாசிக்கலையாண்டவரை, பேதுரு ஆண்டவர் விசுவாசிக்க இல்லையா, ஆண்டவரை நல்லா விசுவாசித்தார், விசுவாசித்தா தான் நம்ம பரலோகம் போயிடுவோம்னு தானே வேதம் சொல்லுது, விசுவாசித்தா நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், விசுவாசத்தால் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் கிரியை பார்க்கல இல்லை, அப்போ ஏன் ஆண்டவர் பேதுருன்ற கிரியை பார்த்தார்? ஆண்டவர் எந்த கிரியையும் பார்க்கல இல்லை, ஆண்டவர் எந்த கிரியையும் பார்த்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கல இல்லை, இப்போ ஏன் ஆண்டவர் பேதுருடைய கிரியை பார்க்கிறார்? இதை கண்டிக்கிறது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவர் கிரியை பார்க்கிறதில்லை என்று சொல்லுகிற அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவினுடைய கிரியை தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று கண்டிக்கிறார். அப்போ நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் தேவனுக்கு புறம்பாக இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம செக் பண்ணணுமா இல்லையா யோசிச்சு பாருங்கள். தேவன் அதை விரும்புவாரா? நாம் நம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டு, நாம் விரும்பினபடி நடந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் நாம் என்ன, கர்த்தர் என்னை பார்க்கவில்லை, எந்த கிரியையும் கர்த்தர் பார்க்கவில்லை, உங்களுடைய எந்த கிரியையும் கர்த்தர் பார்க்கவில்லை என்றால் பேதுருவனுடைய இந்த கிரியை கர்த்தர் பார்த்துருக்கக்கூடாது, பேதுருவை இந்த இடத்துல கண்டனம் பண்ணியிருக்கக்கூடாது, பேதுருவை பிழை சொல்லியிருக்கக்கூடாது. அப்போ சொன்னாங்க பவுல் இந்த ஏன் பேதுரு பிழை சொல்லப்பட்டார், ஏன் இன்றைக்கு அதை வேதாகமத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் அதை வாசிக்கும்படியாய் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் அது போல போல செய்யக்கூடாது என்றுதான். நீங்களும் நானும் நம்முடைய நடக்கைகளை சரியாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியைகள் எப்பயுமே என்ன செய்யும், நம்ம விட்டு வந்த அந்த மதங்கள் இருக்குல்ல, விட்டு வந்த அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, அது நம்மளை விடாது. அது எப்பயுமே நம்ம இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நாம் அது போலவே வாழும்படியாய் அவர்களோடு கூட வைத்து கொள்ளும்படியாய் நம்ம இழுத்து கொண்டே இருக்க வேண்டும். சில பிள்ளைகளை பாருங்க, சில தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஈடுபாடு தேவனுடைய பிள்ளைகளோடு மட்டும்தான் இருக்கும், உலக பிள்ளைகளோடு அவளுக்கு ஈடுபாடு வரவே வராது. உண்மையாய் உண்மையாய் பரிசுத்தாவிக்குள்ளாய் வாழுகிற பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், உலகத்துக்குள்ளே அவர்கள் இருந்தாலும் அவருடைய அவளுக்கு வீடு வாசல் அவருடைய வாழ்க்கை உலக மக்களோடு தான் இருக்குது, அங்கே தான் வாழ வேண்டும், அப்படி தான் நடக்க வேண்டும். ஆனாலும் அவருடைய ஐக்கியத்தை நீங்கள் பாருங்கள், தேவ பிள்ளைகளோடு தான் இருப்பார்கள். அவருடைய ஐக்கியம் அவருடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு தான் இணையும். ஏனென்று சொன்னால் அந்த ஆவி என்ன செய்யும், நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் ஒருவர் ஒருவர் இணைப்பார், ஒருவருக்குள்ள ஒருவர் கனெக்ஷனை கொடுப்பார். நமக்கு இந்த பிரிவினைகளை உண்டு பண்ண ஆவியானவர் என்ன செய்வார், தடை பண்ணுவார். இந்த புறஜாதியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த சத்தியத்தில் நடக்கிறான். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அதே விசுவாசத்தில் அவரும் நடக்கிறார் என்றால் இவர் என்ன செய்யக்கூடாது, அவர்களை பிரியக்கூடாது, அவர்களை பிரியக்கூடாது. சத்தியத்துக்கு புறம்பாக ஒருவன் நடக்கிறான், அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிட போக வேண்டும், அவனுக்கு ரெண்டு முறை உணர்த்த வேண்டும், அதை சொல்லாமல் போனால் நாம் அவனை விட்டு அவனுக்கு நமக்கு அஞ்ஞானியை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரெண்டு முறை சொல்லலாம், சபை ரெண்டு முறை அறிவிக்க வேண்டும், சபையில் அறிவித்த சபை உங்களுக்கு ரெண்டு முறை மூன்று முறை உங்களுக்கு அறிவிக்கும், அதற்கு பிறகு அறிவிப்பு கொடுக்காது. அதற்கு பிறகு நீங்கள் யாராக எண்ணப்படுவீர்கள், கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் அந்நியர், அதாவது மற்ற உலகத்தில் மக்கள் வருகிறார்களே வந்து போகிறவர்கள் போல அந்நியராக சபை எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, நான் அல்ல வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவான விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கொடுக்கிறார். யூதனாய் இருக்கிற நீர், அது என்ன யூதனாய் இருக்கிற நீர், நீர் பிறந்தபடி நீர் யூதன் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் யார், தமிழர் தான் இல்லையா, அதில் மாற்ற முடியுமா, மாற்ற முடியும். நான் கிறிஸ்தவன் வந்ததுனால நான் தமிழன் இல்லையா, தமிழன் தான். ஓகே, அதே போல யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல், புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, அது என்ன புறஜாதியர் முறைமை, புறஜாதிக்குள்ள இந்த முறைமை கிடையாது, அதாவது இவர் தீண்டுதல் தீண்டுதாமைன்றது இப்போ நம்முடைய இதில் இருக்குது, நம்முடைய தமிழில் இருக்குன்னு வைங்களே, அதில் நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறார்கள். மற்ற புறஜாதிகள் இனங்களில் அந்த காலத்திலும் சரி அப்படியெல்லாம் கிடந்து இருந்தது கிடையாது. இப்போ நம்முடைய இடங்களிலும் ஜாதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தான் உருவாக்கப்பட்டதே தவிர அதற்கு முன்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதியோ இந்த ஊரை சொல்லி இது பண்ணுறதோ அந்த இதை இது பண்ணுறதோ கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது இருக்குது, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்குது, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அது பெரும்பா வளர்ந்து வந்திருக்கிற பாருங்க. அகத்திய என்ற ஒரு ஊழியர் போராடி கொண்டிருக்காருங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், சாதிக்கு எதிராக நான் போராடுகிறேன்னு சொல்லுகிறேன். உண்மையாக ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவர் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ரட்சிப்பு உண்மையாக கொடுக்கப்பட்டிருந்தா, நீங்களும் நானும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையாக தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருந்தா போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாம் நேசிப்போம், ஒவ்வொருவரோடும் நாம் இணக்கமாக இருப்போம். புறஜாதியர் நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம்? பேதுரு என்ன செய்தார்? புறஜாதியரோடு சாப்பிட்டுட்டு கொண்டிருந்தாராம், யூதர்கள் வந்தபோது அப்படியே எழுப்பி போயிட்டார் நைசா. இப்போ இந்த புறஜாதியாளுக்கு எப்படி இருக்கும், புறஜாதியாளுக்கு எப்படி இருக்கும், ஓ இவர் ஒரு யூதன் அதனால் என்ன விட்டுட்டு போகிறார், யூதர்கள் வருகிறார்கள் விட்டுட்டு போகிறார், அவர்கிட்ட மனசில் இருக்குமா, மனசில் இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதியாரை யூதர் முறைமையாய் நடக்கும்படி எப்படி கட்டாயம் பண்ணலாம். எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? பிரஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படவில்லை என்று, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானப்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். இப்ப இவர் சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அந்த சாப்பாட்டை அவரோடு சேர்ந்து சாப்பிடாம எழும்பி போனதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற விளக்கத்தை பார்த்தீங்களா? இவர் செய்தது ஒன்றுமே இல்லை. நான் உங்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை, சேர்ந்து தான் சாப்பிட்டார். புறஜாதி மக்களோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார். யூதர்கள் வந்தபோது நைஸாக எழும்பி போயிட்டார். அவளுக்கு பயந்து, ஓகே நான் முடிச்சுட்டேன், சாப்பாடு முடிச்சுட்டேன்னு எழும்பி போயிட்டார். ஸோ புறஜாதிகளுக்கு முன்னையில் எப்படி சாப்பிட்டாச்சு, யூதர்களுக்கு முன்னையில் இங்கே நான் தனியாக நிற்கிறேன், நான் அவர்களோடு சேரலை. இந்த முகத்தை அவர் காட்டிட்டார். இப்போ சொல்லுகிறார், நம்முடைய ரட்சிப்பு என்ன? கிரியனாலே மனுஷன் நீதிமானப்பட அறிந்து. எந்த கிரியனாலே? நியாயப்பிரமாணத்தின் கிரியனாலே மனுஷன் நீதிமானப்பட அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியனால கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானப்படும்படி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இப்போ நீர் என்ன நடக்கிறீர்? நீர் இந்த ஜனங்களை விட்டுட்டு போறது என்ன அர்த்தம்? நீர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறீர். நீர் விட்டு வந்த அந்த மதத்திற்குள்ளே திரும்ப போகிறீர். அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளும், நீர் விட்டு வந்த அந்த மதத்தில் இருக்கிறதான அந்த கலாச்சாரங்களையும் அந்த ஆசரங்களையும் நீர் என்ன செய்கிறீர்? கடைபிடித்து கொண்டு இருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் நீதிமார்க்கப்பட்டு நாடுகிற நாமும் பாவைகளாக காணப்படுவோம் ஆனால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகின்ற காணப்படுவேன். தேவனுக்கு என்று பிழைக்கப்படி நான் நியாயப்பிரமாணத்தினே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்கும். இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு, பவுலினுடைய தலைவர் பேதுரு, அவருக்கு போதகம் பண்ணுகிறார். ஐயா, நீர் செய்கிறது சரியில்லை. நீர் நடந்த ஒரு காரியம் நாம் இடுத்து போட்டதையே கட்டும்படியாய் திரும்ப நாம் போகிறோம். இது சத்தியத்திற்கு புறம்பாய் நடக்கிறீர் என்று அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? இல்லையா, நான் இயேசு கிறிஸ்துவில் வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டேன். இங்கே அவர் தான் சொல்லுகிறார், நம்மளும் விசுவாசத்தெலாம் வந்தோம் தான் சொல்கிறார். பேதுரு, நீரும் விசுவாசத்தெலாம் வந்தீர். அப்போ பேதுரு யார்? விசுவாசி தான். பேதுரு யார்? விசுவாசி தான். நீர் விசுவாசத்தான் உங்களுடைய ரட்சிப்பு என்னென்று காட்டுகிறார். நீரும் விசுவாசத்தான் தான் வந்திருப்பா. அதுபோல தான் அவர்களும் விசுவாசப்படினால் வருகிறார்கள். அதனால் எல்லாரும் விசுவாசம் தான். அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கிரியெல்லாம் தேவையில்லை. ஏன்? அங்கே புறஜாதி என்றால் என்ன? விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் புறஜாதி. அதே மக்கள் நியாயப்பிரமாணத்தில் இடம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் என்ன இடம் இருக்குது? ஒரு புறஜாதி யூதனாய் விரும்ப வேண்டுமென்றால், மாற வேண்டுமென்றால், அவன் விருத்த சேதனம் பண்ணி யூத மார்க்கத்துக்கு அமைந்தவனாய் மாறினால் அவனும் யூதன்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கும் அந்த சட்டம் இஸ்ரேலில் இருக்குது. நீங்கள் ஒரு வெளிநாட்டவர், நீங்கள் இஸ்ரேல் மனிதனாய் மாற வேண்டுமானால், ஒரு இஸ்ரேலியனாக நீங்கள் மாற வேண்டுமானால், நேஷனாலிட்டி உங்களுக்கு வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டியது உண்டு, விருத்த சேதனம் செய்ய வேண்டும், யூத மார்க்கத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி யூதனாய் பிறந்த அங்கே யூதர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். யூதனாய் பிறந்த எந்த மனிதனும் அவன் விரும்பின இதை பின்பற்றலாம். அவன் பிறப்பின்படி, அவன் யூதன், பிறப்பின்படி அவனுக்கு நேஷனாலிட்டி கொடுப்பார்கள். ஆனால் ஒரு யூதன் அல்லாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலிலே நீங்கள் நேஷனாலிட்டி வேண்டுமென்றால், இன்றைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமென்றால் விருத்த சேதனம் செய்து யூத மார்க்கத்தை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கே நேஷனாலிட்டி. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு புறஜாதி நியாயப்பிரமாணமாய். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேதுருடைய நோக்கம் என்னென்றால், இவர்களை நான் பிரிக்கிறேன், இப்போ இவர்களை நான் தொட வேண்டுமென்றால் இவர்கள் விருத்த சேதம் செய்ய வேண்டும். விருத்த சேதம் செய்தால் நான் இவர்களோட கூட இருந்து சாப்பிடலாம். இப்போ இதுதான் பிரச்சனை ஆயிற்று. இன்றைக்கு தேவ ஜனங்கள் நாம் தெளிவாய் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு வார்த்தை கூட பேதுருட்டு பேசலாம். காட்டுங்க, ஒரு வார்த்தை கூட ஆவியானவர் பேதுரு இடத்துல பேசல. எங்கேயாவது இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் ஆண்டவர் பேசினார் என்று ஒரு வார்த்தை காட்டுங்க. ஒரு வார்த்தை காட்டுங்க. கிடையாது. ஆண்டவர் பேசல, ஆவியானவர் பேசல. சகல சத்தியங்களுக்குள்ளேயும் வழி நடத்துகிற ஆவியானவர் இந்த இடத்துல பேதுருவோடு பேசவே இல்லை. ஏனெண்டா, ஒருக்கா பேசிட்டார், நேரடியாக பேசலை, ஒருக்கா பேசிட்டார். நீங்கள் அந்த இடத்துல மனம் திரும்புறீங்களோ மனம் திரும்ப இல்லையோ, திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுவார், திரும்ப திரும்ப சொல்லுவாருன்ட்டு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி சம்பவங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க மாட்டீங்க. அது மனிதர்கள் இன்றைய நாளில் போதிக்கிற போதனைகளில் மட்டும்தான் பார்ப்பீங்க. கர்த்தருடைய வேதத்தில் அப்படி இருக்காது. கர்த்தருடைய வேதத்தில் அப்படி சம்பவமே கிடையாது. கர்த்தர் உங்களோட ஒருக்கா பேசினாரா, ஒருக்கா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னாரா, சொன்னது தான். அதுக்கு பிறகு அவரும் மாற்றுகிறவர் கிடையாது, அவர் அதுக்காக இது பண்ணுகிறவரும் கிடையாது. நாம் தான் என்ன செய்கிறோம், இல்லை கர்த்தருக்கு நம்ம ஒழுக்காக வாக்கு கொடுப்போம், ஆண்டவரே நான் இப்படி செய்கிறேன்ப்பா, நான் அப்படி செய்கிறேன், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நாம் வாக்கு கொடுத்துட்டு நாம் விலகி போயிடுறோம். ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி இல்லை. பேதருக்கு இதே காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்ம முதல் வாசிப்பாக பேசினேன். இதே காரியத்தை, இதே சம்பவத்தை, நீ புறஜாதிகளை புறஜாதியாக நினைக்காத, அவர்களோடு கூட போ, அவர்களை சந்தேகப்படாத, அவர்களோடு போய் சாப்பிடு, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே சத்தியத்தை பேதருக்கு தரிசனங்களில் கொடுத்து ஆண்டவர் போதித்த பரிசுத்த ஆவியானவர், அவனோடு பேசின பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல திரும்பவும் பேதுரு அதே காரியத்தை செய்த போது, அதே பிள்ளையை செய்த போது, அதே சத்தியத்தை மீறின போது எங்க பரிசுத்தாவியானவர்? ஏன் இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் இல்லை? பேதுருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லையா? பேதுருக்குள்ள இல்லையா பரிசுத்தாவியானவர்? அல்ல, பேதுருக்கு சத்தம் கேட்கலையா? ஆவியானவர் பேசினார் என்றால் இங்கே பேசினார் என்று வேதம் சொல்லி இருக்கும். பேசவில்லை, ஆண்டவர் பேசவில்லை, ஆண்டவரால் பேச முடியாது. ஏன் முடியாது? நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு முரணாய் போய்கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மோடு பேச முடியாது. தேவனுக்கு விரோதமாய் நம்முடைய வார்த்தை போய்கொண்டிருந்தால் இப்போ கர்த்தர் என்ன செய்தார்? அவரை விட அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு தான் கையை வச்சு அபிஷேகம் பண்ணி பவுலை பண்ணபாவையும் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். இவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் எழும்பி, ஐயா நீ செய்கிறது போல, நீ சத்தியத்துக்கு புறமா நடக்கிற, நீ செய்கிற பிள்ளைன்ட்டு மட்டும் சொல்லலை, நீ நடக்கிறதே சத்தியத்துக்கு புறம்பு, நீ ரட்சிப்பையே இல்லாமாக்கிட்டீர், ரட்சிப்பினுடைய அர்த்தத்தையே நீர் மாற்றிட்டு, ஒரே ஒரு கிரியை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் காலம் எழும்பி இரவு வரைக்கும் எவ்வளவு கிரியை செய்கிறோம், எவ்வளவு பேச்சு பேசுகிறோம், எத்தனை டெலிஃபோன், எத்தனை வாட்ஸ்அப், எத்தனை சேட், எத்தனை மெசேஜ், எத்தனை ஃபேஸ்புக், எத்தனை பேரை பற்றி பேசுகிறோம், எத்தனை பேரை குறித்து நாம் நினைக்கிறோம், அவர் இப்படி இவர் இப்படி எவ்வளோ வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஒரு இடத்துல நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம விட்டு கொடுத்துருக்க மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு இடத்துல நம்ம சத்தியத்தை குறித்து நடக்காமல் பிள்ளையாக நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை சத்தியத்துக்கு புறமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆவியான என்ன செய்ய முடியும்? ஆவியான என்ன செய்ய முடியும்? உங்களுடைய சகோதரரை கொண்டு தான் உங்களோட ஆவியானவர் பேச முடியும். ஆவியானுடைய செயல் இப்படி தான் இருக்கும். ஆவியானவர் இப்படி தான் பேசுவார். முதல் பேதரோடு பேசின ஆவியானவர் சம்பவத்தை உண்டு பண்ணி, சம்பவத்தை கிரியேட் பண்ணி, அந்த சம்பவத்தினூடாக பேதர் அறிந்து கொள்ளும்படியாய் பேதரோடு பேசின ஆவியானவர், திடப்படுத்தின ஆவியானவர், அதை செய்து முடித்த ஆவியானவர் அதே காரியத்தை பேதர் இன்னொருத்தில் போல விட்ட போது அந்த இடத்துல ஆவியானவரை காணையில், அந்த ஆழத்தில் ஆவியானோட சத்தத்தை காணையில், அந்த ஆழத்தில் பவுலினூடாக ஆவியானோட சத்தம் வந்துச்சு. பவுலினூடாக ஆவியானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி தான், கர்த்தர் அப்படி தான். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி தான், உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி தான். கர்த்தர் எனக்கு சில காரியங்களை பேசுகிறார், சில காரியங்களை நான் உணர்கிறேன், சிலரை நான் உணரவில்லை. நான் உணரவில்லை என்றால் என்னை விட சிறிதாக இருக்கிற மக்களை கொண்டு, அல்லது நான் யாரை சிறியவர்கள் என்று நான் நினைக்கிறேனோ அவர்களை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் அப்படி தான் பேசுவார். எனக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார், அதனால சகல சத்தியங்களை வழி நடத்துவார் என்றால் ஆவியானவரே நேராக வந்து, மகனே இதை நீ செய்யாதே, மகனே இதை நீ செய், அப்படி அல்ல, அப்படி இல்லை. ஆவியானவர் அப்படி இல்லை. இதெல்லாம் நீங்களும் நானும் போடுற கணக்கு, நாம் வேதத்துக்கு கொடுக்குற அர்த்தம் அது அல்ல, அது பொய், அப்படி அல்ல. நம்ம அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், எப்படி பேசினார், எப்படி நடத்தினார் என்று நாம் வேதத்தை பார்க்க வேண்டும். அப்போதான் நமக்கு அந்த அர்த்தம் என்ன, அந்த வேதம் ஏன் அப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார், சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யார் நடத்துவார்? அவர் தான் நடத்துவார், ஆவியானவர். இப்போ பேதுருவை இந்த இடத்துல நடத்தினது யார்? ஆவியானவர் தான். ஆனால் யாரை கொண்டு நடத்தினார்? அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு. இதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய தேவ வார்த்தைகள் என்ன, யார் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார்கள், இதில் என்ன கர்த்தருடைய சத்தியம் இருக்குது, இதில் என்ன தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆவியானோட சில நேரங்களில் தான் உங்களோட காதுகளில் கேட்கும், எல்லா நேரம் உங்களோட காதுகளில் கேட்காது. உங்களோட காதுகளில் சில நேரத்தில் ஆவியாரோட சத்தம் கேட்கும். அநேக நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். உங்களைப் போல அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களை கொண்டு அவர் பேசுவார். சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து அன்றைக்கு பேதுரு அதை உணர்ந்து கொண்டார். பேதுரு தூக்கி எறியலை பவுலை, பேதுரு அதை உணர்ந்து கொண்டார். ஓ, இப்போ பேசப்படுகிற சத்தம் ஆவியானவருடைய சத்தம். ஏன் பேதுரு அதை உணர்ந்து கொண்டார்? ஏன் பேதுரு மனம் திரும்பினார்? பேதுருவுக்கு இந்த சத்தம் எப்படின்னு தெரியும். எப்படி தெரியும்? அனனியா சப்பிரால் காரியத்தில் பேதுருவுக்கு தெரியும். அனனியால் சப்பிரால் போய் சொன்ன போது அவர்களுக்கு பேதுரு சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் மனுஷன் இடத்துல அல்ல, தேவனுடைய போய் சொன்னீர்கள். தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக இதை செய்தீர்கள். ஆனால் அவர்கள் சொன்னது யார்கிட்ட? பேதுருட்டு தான் போய் சொன்னார். ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்கள் எனக்கு போய் சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நீங்கள் போய் சொன்னீங்க. இதுதான் பேதுரு சொன்னார். இப்போ பேதுருக்கு, அந்த பேதுருக்கு தெரியும், ஓ, பவுல் எழுப்பி பேசுகிறார், பவுல் எழுப்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பவுல் எழுப்பி என்னை குற்றப்படுத்துகிறார். இந்த பவுலுக்குள் யார் பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். பவுலுக்குள்ளே இருந்து இந்த ஆலோசனை எனக்கு கொடுக்கறது யார்? இந்த சத்தியத்தை கொடுக்கறது யார்? ஆவியானவர். இன்றைக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்றால் எனக்கு வேண்டிய சத்தியத்தை உங்களை கொண்டு போதிப்பார், உங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை என்ன கொண்டு போதிப்பார், அவருக்கு வேண்டியதை இவரை கொண்டு, இவருக்கு வேண்டியது அவரை கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் அவர் என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? ஒரு மாம்ச மனிதனுடைய வார்த்தையை கேளுங்கன்னு அர்த்தமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கண்டா, நீங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேளுங்கன்னு அர்த்தமா? கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்ற அர்த்தம்டா, ஆவியானவர் ஒருவரை கொண்டு இன்னொருவருக்கு புத்தி சொல்லுவார். அப்போ நீங்கள் எனக்கு கொண்டு சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், அவர் ஒருவருக்கு சொல்லுகிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் பேசுகிறோம் என்றால் நாம் அல்ல, நமக்குள் இருந்து ஆவியானவர் பேசுகிறார் என்ற அந்த அறிவு வேண்டும். எனக்குள்ளே இருந்து யார் பேசுகிறார்? உங்களுக்குள்ளே இருந்து யார் பேசுகிறார்? இந்த வார்த்தை என்னுடைய மாமிசத்தின் வார்த்தையா, என்னுடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தையா என்று நான் அறிந்து உணர்ந்து நான் நடக்க வேண்டும். எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றார்கள், ஆனால் பரிசுத்தாவியில் நிறைந்த ஏழு பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கலாம். பரிசுத்தாவியில் நிறைந்து நிறைந்தவனும் என்று அங்கே வேதம் பிரிப்பு குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்படி சில மனிதர்கள் தான் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் ஆவியில் நிறைந்து பேசுகிறவர்களும் ஆவியில் நிறைந்து பேசுகிறான வார்த்தைக்கு அர்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நாம் உணர வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை தெளிவாய் உணர்ந்தார். இதை பரிசுத்தாவியானவர் தனக்கு போதிக்கிறார் என்று உணர்ந்து அதை மனம் திரும்பினார். அதற்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல், அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மேல் எழுப்பப்படவே இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் வேதத்தில் எந்த பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு மீண்டும் இதில் விழுந்தார் என்று நீங்கள் பார்க்க முடியாது. ஆவியானவரே சொல்லிக் கொடுத்து விழுந்து போனவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுத்த பிறகு விளையல. யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் நேராக சொல்லிக் கொடுத்து விழுந்து போன பவுல் பேதுரு, அப்போஸ்தலனாகிய மனிதனாகிய ஒரு பவுல் சொன்ன பிறகு அவர் விழுந்து போயலை. அப்போ மனுஷனுக்கு வல்லமையா? கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ளே பேசினவரும் அதே ஆவியானவர், அதே ஆவியானவர் தான். எப்போ பேதுரோடு பேசினாரோ அதே ஆவியானவர் பவுலை கொண்டு பேசுகிறார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுகிறார். ஒவ்வொருவரை கொண்டும் ஆவியானவர் பேசுகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் புத்தி சொல்லுகிறார். நாம் உணர்வதும் உணர்ந்து கொண்டு நடப்பதும் கீழ்ப்படிவதும் ஒருவருக்கு ஒருவர் நாம் தாங்கிக் கொள்வதும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருப்பதும் ஆவியை பெற்ற மக்களுடைய அடையாளம். இல்லை, இந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட ஆவி எனக்கு உள்ளே இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும். நாம் இணங்க முடியாது, இணக்கமாக இருக்க முடியாது, தேவன் சொல்லுகிறபடி நாம் நடக்க முடியாது, தேவனுடைய காரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி போட முடியாது என்று பார்க்கிறோம். உணர்ந்து கொள்ளுவோம், கர்த்தர் சொல்லுகிறதை உணர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டாம், வேதத்துக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டாம். தேவன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருடைய கிரியை கர்த்தர் பார்த்தார். அந்த கிரியை சத்தியத்துக்கு புறம்பாக இருந்தபோது அதை கண்டித்தார், அதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டார். ஏன் அதை நீக்கி போட்டார்? அதை நீக்காமல் இருந்தால் பேதுரு பரலோகம் போக முடியாது, அவர் நீக்கி போட்டார். அதுக்கு பிறகு பேதுரு இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாதபடி தேவையில்லாதபடி இந்த உலகம் நுழைஞ்சு கொண்டே தான் இருக்கிறது. அந்த தேவையற்ற காரியங்களை நீக்கி போட்டுரும். அது எல்லாமே நம்முடைய ரட்சிப்புக்கு குந்தகம் விளைவிக்கும். நம்முடைய ரட்சிப்புக்கு பாதகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது எதுவாக இருந்துட்டு போட்டும், அது எந்த உறவு, எந்த அம்மா அப்பா, எந்த ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் ரட்சிப்புக்கு விரோதமாக இருந்தால், ரட்சிப்புக்கு விரோதமாக இருந்தால் அந்த கிரியையை கர்த்தர் கண்டிக்கிறபடியினாலே அதை விட்டு விலகிடுங்க. ஆவியானவர் சபையை நடத்துகிறவர், ஆவியானவர். அப்போ நம்ம எல்லோரும் இப்படி கூடி வந்து இருக்கும்போது ஆவியானவர் அப்படி இறங்கி வந்து நம் கண்கள் பார்க்க அப்படி நடத்துகிறாரா? இல்லை, நாம் பார்க்க முடியாது. ஆனால் நாம் உணர முடியும். ஆவியானவர் சபையை உருவாக்குகிறார், ஆவியானவர் இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார், ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை நமக்கு ஏற்படுத்துகிறார். நாம் கீழ்ப்படுகிறது ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. நமக்கு மேற்பட்ட நம்முடைய ஊழியக்காரருக்கு நாம் கீழ்ப்படிவது ஆவியானவருக்கு கீழ்ப்படிவது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செயல் கேட்பது ஆவியானவர் நாம் கேட்பது. ஏன் இந்த ஆவியானவருக்கு மிக முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நாமம் அவர் மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பரிசுத்தாவின் மேலே இல்லை. இயேசு என்று பரிசுத்தாவை பார்த்து நீங்கள் கூப்பிட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய நாமத்தை உடையவராக இருக்கிறார். யெகோவா என்பது பொதுவான நாமம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தாவியாகிய அந்த தேவனுக்கும் யெகோவா என்கின்ற ஒரே நாம். அந்த நாமத்தை பரிசுத்தாவியானவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். தேவனே உங்களோடும் வாசம் பண்ணுகிறார், தேவனே அவரோடும் வாசம் பண்ணுகிறார், உங்களோடும் வாசம் பண்ணுகிறார், உங்களோடும் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் மனுஷனை எதிர்த்தீங்கண்டா, ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்றுங்கண்டா, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறீங்க, ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கிறீங்க. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. ஆவியானவருடைய காரியத்தை சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மற்றவர்களை கொண்டு நம்மோடு பேசுகிறார். பரிசுத்தாவியானவர் மற்றவர்களை கொண்டு, நீங்கள் யார் சிறியவர்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறீங்களோ, யாரை குப்பையாக தூக்கி போடுறீங்களோ, அவர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். இதுதான் தேவன் செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நாம் அடுத்தடுத்த முறை அதை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை அவர் தெரிந்து கொண்டார். உலகத்தில் உலகத்தில் உள்ள ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, இன்றைக்கு உலகத்தில் போங்க, ஸ்கூலில் போங்க, சயின்ஸில் படிங்க, அவருடைய பார்வையில் நீங்கள் யார்? முட்டாள்கள். தேவனை நம்புகிற நீங்கள் யார்? முட்டாள்கள். அவர்கள் பெரிய ஞானிகள், பெரிய பட்ட படிப்பு படித்த ஞானிகள், அவர்களுக்கு முன்பாக நீங்கள் முட்டாள்கள். ஆனால் இந்த முட்டாள்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த உலகத்திற்கு நியாயம் தீர்க்க முடியாய் நியமித்து வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் நம்ம ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். தவப்படி நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றியோடு சோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தாவியானவரே, தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய ஆவி நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அச்சாரமாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். அடையாளமாய் மாத்திரமல்ல, சத்தியத்தில் எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவர் இந்த ஆவியானவரை தந்திருக்கிறீர். பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆவியானவரால் ஆண்டவரை நாங்கள் நடத்தப்படும்படியாய், நாங்கள் எங்களை நடத்தாதபடிக்கு, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை எங்களால் நடத்தப்படாதபடிக்கு, எங்களுடைய கோபங்களினால், எங்களுடைய துக்கங்களினால், எங்களுடைய பொறாமைகளினால், எங்களுடைய எரிச்சல்களினால் நடத்தப்படாதபடிக்கு, உம்முடைய ஆவியினால் எங்கள் வாழ்க்கை நடத்தப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உலகத்திலே நாங்கள் மேன்மையான ஜனங்கள் அல்ல, உலகத்திலே நாங்கள் பெரியவர்கள் அல்ல, உலகத்திலே நாங்கள் பணக்காரர் அல்ல, உலகத்திலே நாங்கள் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆனால் ஆவியிலே எங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பரிசுத்தாவியானவருக்காக நன்றி. எங்களோடு பேசுகிற பரிசுத்தாவியானவரே நன்றி. எங்களை கொண்டு பேசுகிற பரிசுத்தாவியானவரே நன்றி. பிறரை கொண்டு எங்களோடு பேசுகிற பரிசுத்தாவியானவரே நன்றி. அகம் ஆண்டவரே, நீர் பல வழிகளில் எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் தான் எங்கள் காதுகளை அடைத்து போட்டு, தேவரீரப்பா இது தேவனுடைய சத்தம் அல்ல, அது தேவனுடைய சத்தம் அல்ல என்று தேவனுக்கு விரோதமாய் எங்களுடைய வாழ்க்கை மாறிப்போகிறது. வேதத்தை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தவர்களும். பேதுருன் விசுவாசத்தை பார்த்தவர் பேதனுடைய கிரியையும் பார்த்திருக்கிறீரப்பா. விசுவாசத்தை பார்த்து ரட்சிப்பை கொடுத்தவர் அந்த கிரியையில் உள்ள பிழையை பார்த்தபோது ஆவியானவர் பவுலை எழுப்பி பவுலை கொண்டு போதி திரண்டு பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர், அந்த கிரியைகள் பிழையாயிருந்தபோது இவர் இரட்சிப்பை இழந்து விட முடியும் என்பதனாலும், தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படியா இவர் பிரவேசிக்க முடியாது என்பதனாலும், தேவரீரப்பா, அதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிப்படுவதற்காக ஆண்டவர் அப்போஸ்தலர் பவுலை நீர் பயன்படுத்தி பேதுருவை நீர் சந்தித்து இரண்டு காண்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவர் மோசங்கள், அவ்வளோ பெரிய மக்களே, உம்மை தொட்டு பார்த்து உணர்ந்து உம்மோடு சாப்பிட்டு அந்த மக்களே வாழ்க்கையில் எவ்வளவோ பிழைகளை செய்து விழுந்து போனார்கள், எழும்பினார்கள், விழுந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர், அவர்கள் தேவனை அறிந்த மார்க்கத்திலிருந்து வந்த மக்கள், நாங்களோ கல்லையும் மண்ணையும் தேவன் அல்லாதவற்றை தேவன் என்றும் ஒன்றும் இல்லாததை இருக்கிறது என்று ஆண்டவரே நம்பி வந்து அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து உருண்டு புரண்டு ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு முன்பாய் விழுந்து வணங்கி இப்படியாய் அந்த துன்மார்க்கமான அந்த கலாச்சாரத்திலே ஆண்டவரே கடவுள்களுக்கு மதுவை கொடுத்தும் கடவுள்களை விபச்சாரம் செய்ய வைத்தும் இப்படியாய் செய்யக்கூடிய இந்த கலாச்சார மார்க்கத்திலிருந்து, இந்த விபச்சார மார்க்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மார்க்கத்தின் ஆண்டவரே எந்த காரியங்களும் ஆண்டவர் உமக்கு பிரியமானது அல்ல என்பதை நாங்கள் காண்கிறோம். ஒன்றும் உமக்கு பிரியமானது அல்ல என்று காண்கிறோம். ஆண்டவர், எங்களுக்குள் அவைகள் இன்னும் கிரிய செய்கிறதாக இருந்தால் அவைகளை தேவரீர் உணர்த்துவீராக, பேசுவீராக, நீக்கி போடுவீராக. எங்கள் வாழ்விலிருந்து மாற்றும் இந்த கரைகளை நீக்கி போடும் ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, நீர் பேசுகிற ஆவியானவர், பாவத்தை உணர்த்துகிற ஆவியானவர். அன்றைக்கு பேதருக்கு உணர்த்து நீரப்பா, எங்களுக்கும் உணர்த்தும், உங்களுடைய ஜனங்களை கொண்டு உணர்த்தும், ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை புத்தி சொல்ல உணர்த்தும், ஒருவரை ஒருவர் தாங்க ஆண்டவரை உணர்த்தும். ஆண்டவரே சோதரம் ஐயா, ஒருவர் சோர்ந்து போகும்போது, ஒருவர் விழுந்து போகும்போது இன்னொருவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவரை நீர் எழுப்புகிறீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே அப்படியே செய்யும். நாங்கள் குறைவுள்ள மக்களாக இருந்தாலும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எங்களுடைய கடினங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஐயா உமக்கு முன்பாக நீதியை நடப்பிக்க மாட்டாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர் கிருபையாயிரும், இணக்கம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்யும். நாங்கள் வந்து ஆண்டவரே சோத்திரம் ஐயா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறவர்களாய், ஆக்கினையை அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிற மக்களால் எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே கடந்து செல்ல கிருபைத்தார். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உமக்கு முன்பாய் தங்களை தாழ்த்துகிற இந்த மக்களை நீர் கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே சோதரம் ஐயா, இவளுக்காய் நீர் மன்றாடுகிற தேவன் என்கிறதை நாங்கள் அறிகிறோம். வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுக்காய் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர் என்று சொல்லுகிறது. ஆமேன். ஆவியானவரே, இதோ எங்கள் முன்பாய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே சோத்திரம், இவளுக்காய் நீர் மன்றாடும். ஆண்டவரே சோத்திரம், இவளுக்காய் ஆண்டவரே சோத்திரம் ஐயா, எங்களுக்காய் ஆண்டவரே சோத்திரம். இறங்குபடியாய் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் செய்கிற தவறுகள் பாவங்கள் எவ்வளவு ஆண்டவரே, எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு காரியம் ஆண்டவரே உணர்த்துவீராக. உருமாற்றம், உம்மை போல மாற்றம், புதிய சிருஷ்டியாய் எங்களை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை எங்களுக்கு தாரும், கிருபையாயிரும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் நம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற மக்களே, நாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். சத்தத்தை கேட்க பழகுவோம். எந்த நேரம் உங்களோட காதுகளில் மாத்திரம் சத்தம் கேட்கும்னு நம்பாதீங்க. காதலையும் சத்தம் கேட்கும், அதே போல் மற்றவர்களை கொண்டும் சத்தம் கேட்கும். பேதுருவுக்கு காண்டர் அப்படி தான் செய்தார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் வேதத்தில் ஆராய்ந்து பாருங்கள். அந்த மக்களை பார்க்காதீங்க, யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. அந்த ஆலோசனை என்னென்று பாருங்கள், அது எங்கேருந்து வருகிறது என்று பாருங்கள். ஆவியானத்துலேருந்து வந்தால் அதை அசட்டை பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியம். தெரியாதபடி தேவ தூதரையும் போஷித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற